ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீதரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய பத்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதே ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஶ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ர யுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகான் வக்தாங்க்ர ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் ப்ரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதட்டீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராப்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னி இவ்விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு 14வது பாசுரம். இதுலயும் ஒரு பெண்ணை எழுப்பறா. இந்த பாசுரத்துல வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி எழுப்பாம அவாத்திலேயே தெரியக்கூடிய விஷயங்களை சொல்லி பொழுது விடிஞ்சாச்சு எழுந்துவாமா அப்படின்னு கூப்பிடுற பாசுரமா இது நமக்கு கொடுத்திருக்கா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்த அம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பத்தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதாவது புழக்கடை அப்படின்றது வீட்டோட பின்புறத்துல இருக்கக்கூடிய இடம். அந்த புழக்கடையில வாவியுள்னு சொல்லப்படுற குளத்துல செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினக்கான். செங்கழு நீர்ன்றது ஒரு தாமரை வகையறா. அந்த செங்கழு நீரானது அந்த பூவானது பூத்திருக்கு. ஆம்பல் வாய் கும்பினக்கான், ஆம்பல்ங்கிறது ராத்திரியில சந்திரனை பார்த்தா மலரக்கூடியது, கார்த்தால சூரியன் வந்த உடனே கும்பிடும், அதாவது அது வாடத் தொடங்கிடும். இந்த செங்கழு நீர்ங்கிறது சூரியனை பார்த்தாதான் மலரும். ஆக இப்ப அததான் இங்க அடையாளமா ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறா. அதுவும் நாங்களாம் சொன்னா நீ கேட்க மாட்டோம், உங்காத்து தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குளத்துக்குள்ள இருக்கிற செங்கழு நீர் வாய் நெகிழ் தாம்பல் வாய் கும்பினகான் அப்படின்னு சாய்க்கிறான். இப்போ பெருமாள் வந்து படைக்கும் போது பிரம்மா மூலமா படைக்கும் போது நாலு வகையான படைப்ப இங்க படைக்கிறார். தேவதை, திரையக்னு சொல்லக்கூடிய பிராணிகள், மனிதன், தாவரம், இந்த நாலு வகையான படைப்பு படைக்கிறார். இப்ப தேவதைகள் எல்லாரும் கார்த்தால இருந்து பெருமாளை சேவிக்க போறான்றது நம்ம திருமலையில சொல்லுவா, ஸ்ரீரங்கத்துல கோவிலுகள் எல்லாமே அதெல்லாம் சொல்லுவா நமக்கு, அதுல எல்லாமே வரும். எல்லா கோவில்லையுமே கார்த்தால விஸ்வரூப தரிசனத்துல தேவதைகள் வந்து சேவிக்கிறாங்க. இப்போ இந்த பிராணிகள்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இந்த கீசு கீசு என்றெங்கும் மானை சாத்தன் கலந்துன்னு புள்ளும் சிலம்பினகான்னு இந்த பட்சிகள் எல்லாம் எப்படி சப்தம் பண்றது அப்படின்னு அவாள்லாமும் எழுந்து வர ஆரம்பிச்சாச்சு. இந்த நாலு வகையில தேவதைகள் வந்தாச்சு, இந்த பிராணிகள் வகையறால இந்த பறவை கூட்டங்கள் எல்லாம் வந்தாச்சு, தாவர வகையறாவை சேர்ந்த இந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினக்கான்னு இந்த இயற்கையா அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகளை அவ என்னைக்குமே இவாள்லாம் விட்டுட்டு போறதே இல்லை. அவாள்லாம் கரெக்டா அவளுக்குன்னு கொடுத்த அந்த விதிப்படி எல்லாரும் நடந்துக்கிறா, ஆனா மனிதனான நாம தான் இதெல்லாம் ஒண்ணுமே பண்றதில்ல, சரியா பண்றதில்ல அப்படிங்கறதுக்காக இந்த தாவர வகையற பக்ஷி வகையறாவ முதல்ல சொன்னா, தாவர வகையில சேரக்கூடிய இந்த செங்கல் நீர்லாம் கூட பாரு, கார்த்தால ஆன உடனே தன்னை போல மலர்றது, அந்த வெளிச்சம் வந்தாச்சு, சூரிய உதயம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சு, ஆனா இன்னும் கூட மனித பிறவியா நீ இதெல்லாம் தெரியாம தூங்கிண்டே இருக்கியே அப்படின்னு சொல்றதாவும் ஒரு அர்த்தம். பெரியாழ்வார் வந்து சாய்க்கும் போது, புள்ளின்வாய் பிளந்திட்டாய் பொறுகரியின் கொம்பொசித்தாய், கள்ள வரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய், அள்ளினி வெண்ணெய் விழுங்கு அஞ்சாது அடியே நடித்தேன், தெள்ளிய நீரில் எழுந்த செங்கல் நீர் சூட்டவாராய் அப்படின்னு பூச்சூட்டும் போது ஒரு ஒரு பூவா சொல்லி சொல்லும் போது இந்த செங்கல் நீரை குறிப்பிடுற. ஆனா இது அந்த பாசுரத்தோட ஆரம்பம் பார்த்தோம்னா புள்ளின் வாய் பிளந்திட்டாயின்னு இருக்கு. ஆக அவரோட அந்த அந்த வழி வந்தவளான ஆண்டாளும் இப்ப முதல்ல புள்ளின் வாய் சொன்னா, அடுத்தது செங்கல் நீர், அடுத்த பாசுரத்திலேயே இந்த செங்கல் நீர் அப்பா வழியில வந்ததுனால அப்படி குறிப்பிடுற. ஆனா இந்த பாசுரத்துல ஒரு அழகு என்ன வியாக்கியானங்கள்னா, அஞ்சாது அடியே நடித்தேன், அள்ளினி வெண்ணெய் விழுங்கு அஞ்சாது அடியே நடித்தேன் அப்படின்னு ஒரு யசோதா பாவத்துல இது சொல்றார் பெரியாழ்வார். நீ வெண்ணெய் விழுங்கும் போது உன்ன அடியேன் அடித்தேன் அப்படி இல்லையா, அது அது வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா, அள்ளினி வெண்ணெய் விழுங்க அஞ்சாது அடித்தேன், அடியேன் இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு யசோதையானவள் அப்படி சொல்லி இந்த செங்கல் நீர் சூட்ட வாரா, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் நீ வான்னு கூப்பிடுற மாதிரி. இந்த செங்கல் நீர்ன்றது கிருஷ்ணனுக்கு ரொம்ப உகந்த பூ அப்படிங்கறதுனாலயும் இந்த இடத்துல செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து அது கூட பூத்திருத்துப்பாரு அப்படின்னு சொல்ற ஆண்டாள் நாச்சியார். அதெல்லாம் சரி, ஆனா நமக்கு வந்து நம்மாழ்வார் சாய்ப்பர், நீர் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் அப்படின்னு சொல்லிருக்காரு. வேர் முதல் மாய்த்து அதாவது நீர் நுமது, இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் உன்னோடது, இது நீ அதாவது நான் என்னுடையது அப்படின்றத அவர் வார்த்தையால கூட சொல்லல, பாசுரம் எழுதும் போது கூட நீர் நுமதுன்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் கேட்டு வளர்ந்த போதானே இந்த மமகாரம் அகங்காரம் எல்லாம் கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்பட்டவதானே, கூடாதுன்னு தெரியும் தானே. அப்படி இருக்கும் போது உங்கள் புழக்கடை தோட்டத்து அப்படின்னு சொல்றாளே, உங்கள் புழக்கடை அப்படின்னு சொல்லலாமா, இது அந்த மாதிரி சொல்றது ஒரு ஒரு ஆண்டாள் சொல்றது கரெக்டா அப்படின்னு எல்லாம் ஒரு சம்சயம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வியாக்கியார்த்தாக்கள் அழகா பதில் கொடுத்துருக்கா. நம்ம கேள்வி எல்லாம் முதல்ல நமக்கு வரவே வராது, ஆண்டாள் சொன்னா அது கரெக்டுன்னு ஏத்துக்கிற அந்த இடக்கை விளக்கை தெரியாத ஆய்ச்சியரா இருக்கிறதுன்றது அவ்வளவு வசதி. ஆண்டாலேயே நம்ம எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம், ஆனா அந்த பீரியட்ல அவள்லாம் சொல்லிருக்கா, அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் பதில் கொடுத்திருக்கா. இந்த மாதிரி சொல்லலாமா உங்கள் புழக்கடை அப்படின்னு சொல்றாளே அப்படின்னதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெருமாள் விஷயமா அதாவது நம்ம விஷயமா ஒண்ணு சொல்லும் போதுதான் நான் என்னுடைய எல்லாம் வரக்கூடாது, பெருமாள் விஷயமா ஒண்ணு சொல்லும் போது பகவத் சம்பந்தம் உண்டானால் அதுல நான் நீன்னு சொல்றது தப்பு கிடையாது. புலன்களுக்கு வசப்பட்டு நான் நீன்னு சொன்னா அது தப்பு, பெருமாளுக்கு வசப்பட்டு நான் நீன்னு சொன்னா அது தப்பு இல்ல. அதனால இங்க என்ன வியாக்கியானம்னா, இந்த மலர்கள் சொல்றதாம் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து, அதாவது அந்த மலர் வந்து இப்படி பூத்துட்டு சொல்றதாம், என்னை எப்ப கொண்டு போய் பெருமாள் திருவடியில சேர்ப்ப, நான் எப்ப போய் பெருமாளை சேருவேன் அப்படின்னு செங்கல் நீர் சொல்றது. ஆம்பல் வாய் கூம்பி போயிருத்து, ஏன் அப்படின்னா, ஐயோ நான் பெருமாள் கிட்ட சேராம இந்த செடியிலேயே இந்த குளத்திலேயே இப்படியே வாடி போறேனே, என்னால பெருமாள் கிட்ட போய் சேர முடியலையேன்னு நினைச்சதுனால அந்த ஆம்பல் வாய் கூம்பி போயிருத்தோம். அதனால இது பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால உங்கள் புழக்கடைன்னு சொன்னதுல தப்பு இல்லைன்னு வியாக்கியானம் இது. ஆக செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு அடுத்த அடையாளம் எடுக்கிறான். புழக்கடை தோட்டத்துல வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினகான்னு அவ ஒத்துக்கல, இல்ல இல்ல அது ஒரு அடையாளமா அப்படின்ட்டா. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து அப்படியே சூரியன் மாதிரி அப்படியே தக தகன் பளபளன்னு இருக்கீங்க, உங்களை பார்த்துட்டு கூட அந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டா. அதனால அடுத்த அடையாளம் எடுக்கிற செங்கல் பொடிக்கூரை வெண்பத் தவத்தவர், தவத்தவர்னா தவம் செய்பவர்கள். என்ன மாதிரி தவம் செய்பவர்கள், செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இந்த செங்கல் நீர் மலர்ந்து அந்த பெருமாளை சேர்றதுக்கு தயாரா எடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் இந்த மாதிரி மலர்களை எடுத்துட்டு தனுர்மாச ஆராதனத்துக்கு தயாராயிட்டோம். மத்தவாளாத்துல இருக்கிற அந்த பூவெல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா இவ இன்னும் எழுந்துக்காததுனால இவாத்து பூ இன்னும் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கு, நான் இன்னும் பெருமாளை சேர முடியலையேன்னு. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாரும் தனுர்மாச ஆராதனத்துக்கு தயாராயிட்டா, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தயாராயிட்டா ஆராதனம் பண்றதுக்கு, இவாளுமே தயாராயிட்டா, தவம் செய்பவர்கள் கூட தயாராயிட்டா, இதுல வந்து இந்த செங்கல் நீர் எப்படி சிவப்போ ஆம்பல் எப்படி வெளுப்போ அதே மாதிரி அடுத்த லைனியும் கொடுக்கறா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு. இந்த சன்னியாசிகளுக்கு வந்து பற்கள் பூனல் திருதண்டத்துல இருக்கக்கூடிய ஜலபவித்ரம்னு இந்த மூணு வெண்மையா இருக்கணுமா. பற்கள் ஏன் வெண்மையா இருக்கணும் அப்படின்னா, அவளுக்கு தாம்பூலம் தரிக்கிறதுன்றது அனுஷ்டானத்துல கிடையாது, சன்னியாசிகளுக்கு தாம்பூலம் கிடையாதுன்றதுனால அவளுக்கு எப்பவுமே அது வெண்மையா இருக்குமா. அதனாலதான் வெண்பல் தவத்தவர்னு ஏன் சொன்னான்னா, நிஜமான சன்னியாசிகள் இவா, அனுஷ்டானத்தை காப்பாத்துற சன்னியாசிகள்ங்கிறதுனால அவளோட வஸ்திரமானது காவி கலர்ல இருக்கும், ஆனா பல்லானது வெண்மையா இருக்கும். இதே நம்ம கிரகஸ்தாளுக்கு பார்த்தோம்னா வஸ்திரம் வந்து வெண்மையா இருக்கும், ஆனா பல்லு வந்து தாம்பூலம் தரிக்கணும்ன்றது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்மளோட கர்த்தவியம். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் தாம்பூலம் தரிக்கணும்ன்றது இருக்கிறதுனால பல்லு அவ்வளவு வெள்ளையா இருக்காது. அதனால இந்த இடத்துல இங்க தவத்தவர்னு சொல்றதுனால இது சன்னியாசிகளை சொல்றது அப்படின்னு. சன்னியாசிகள்ல நிஜமான சன்னியாசிகளை சொல்றது. ஏன்னா கபட சன்னியாசி சில பேர் இருப்பா. என்ன மாதிரின்னா, அர்ஜுனன் சுபத்ரைய கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அவன் வந்து சன்னியாசி வேஷத்துல போறான். ஆனா அவனோட பல்லு அப்ப வெண்மையா இல்ல, ஏன்னா அவன் கிரகஸ்தாசிரமத்தை கடைபிடிக்கிறவன், பல்லு வெண்மையா இல்ல, ஆக அவன் கபட சன்னியாசி. அந்த மாதிரி விராதன் வந்து ராமனை பார்த்துட்டு கேக்குறான், ராமாயணத்துல நீ மர உரி தரிச்சுன்னு இருக்க, ஆனா கையில கோதண்டம் வச்சுன்னு இருக்க, ஜடாமுடியில இருக்க, ஆனா கூட ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப முரண்பாடா இருக்கே, உன்னை பார்த்தா துறவி மாதிரி தெரியலையே, நீ யாருன்னு கேக்குறான். ஆக சன்னியாசி அப்படின்னு சொன்னான்னா அந்த அந்த அனுஷ்டானத்துக்கேத்தா மாதிரி இருக்கிறவாளதான் இங்க ஆண்டாள் நாச்சியார் சொல்ற வெண்பல் தவத்தவர் அப்படின்னு. இப்போ அந்த அந்த துறவிகள் உண்மையானவாளா அத்தகைய சன்னியாசிகளா அப்படின்றதுக்கு அதுல கூட நிறைய டிபேட் இருந்திருக்கு. இது வைஷ்ணவ சன்னியாசிகளை சொல்றதா, இல்ல ஸ்மார்த்த சன்னியாசிகளை அத்வைதிகளை சொல்றதா, இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு இது இப்ப அவ்வளோ விஷயம் இல்ல. நமக்கு வந்து இந்த மாதிரி தவம் புரிபவர்கள் இந்த தனுர்மாச ஆராதனத்துக்காக கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். சங்கிடுவான் அப்படின்னா நம்ம இந்த சங்கு ஊதர்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம், ஆனா சங்கிடுவான் அப்படிங்கிறது சாவியை கொண்டு திறப்பது அப்படின்னு அர்த்தமும். திருக்கோவில அவ திறக்கிறதுக்கு போறா, கோவிலுக்கு கிளம்பியாச்சு, தனுர்மாச ஆராதனம்ன்றது சீக்கிரம் பண்ணணும், ஆக அவள்லாம் கிளம்பியாச்சு, அவ சாவியையும் எடுத்துட்டு போறா. இந்த மாதிரி இப்ப நம்மளே பாக்குறோம், திருக்கோவிலூர், வானமாமலை, திருக்குறுங்குடி, அகோபிலம், திருவள்ளூர், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே வந்து மடத்துக்கு உட்பட்டதா இருக்கு. ஆக அந்த அதோட சாவியானது எப்பவுமே இந்த மாதிரி தவம் பண்றவா கிட்ட, சன்னியாசிகள் கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால ஆண்டாள் சொல்றா அவள்லாம் கோவிலுக்கு சங்கிடுவான், சாவியை கொண்டு திறப்பதற்கு கூட அவ கிளம்பிட்டா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு வரிசையா அடுக்கிட்டா. அதாவது முதல் நாள் இந்த பொண்ணு நிறைய பேசிட்டா, நாம் நாளைக்கு நம்ம வந்து நோன்பு நோக்க போறோம், நான் வந்து உங்களெல்லாம் நீங்களாம் தூங்கி போயிடுவீங்களா இருக்கும், நான் வந்து உங்களெல்லாம் எழுப்புறேன், தூங்கி போயிடாதீங்கோ, நமக்கு பகவத் ஆராதனை ரொம்ப முக்கியம், கிருஷ்ணனோட சேர்றது தான் முக்கியம், அதை விட நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன, இந்த மாதிரி நிறையவா பேசிட்டா முதல் நாள். அதனாலதான் அடுத்த நாள் ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா வாய் பேசும் நங்கை அப்படின்னு. வாயில வந்ததெல்லாம் பேசிட்டா இவ்வளோ, அவதான் கரெக்டா பண்ணுவோம் மாதிரியும் அடுத்தவா பண்ண மாட்டா மாதிரியும் முதல் நாள் இந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அப்படின்னு. பெருமாளுக்கு நம்மளை பத்தி நன்னா தெரியும், இதுங்கெல்லாம் வந்து நன்னா பேசும், எல்லாம் சொல்லும், ஆனா செயல்ல ஒன்னும் கிடையாது, எல்லாம் நிஜமாவே மனசுல நினைச்சுப்போம், நாளைக்கு காத்தால எழுந்து முதல் வேலையா விஸ்வரூபம் சேவிச்சுட்டுதான் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துக்கு கண் அப்படியே இழுத்துண்டு போகும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம் சுவாமி சாதிச்சிருக்கார். நன்னினைவால் நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே பெருமாள். சிரிக்கிறாரா நம்மளை பார்த்து? எத்தனை பேச்சு பேசுறதுங்கோ இதுங்கோ, ஆனா ஒன்னும் செயல்ல இல்லையேன்னு. அதே மாதிரி இங்க ஆண்டாலும் சாய்க்கிறார். நங்காய் எழுந்திராய் நானாதாய், வெட்கமே இல்லாதவளே அத்தனை பேச்சு பேசினியே, நானாதாய் நா உடையாய். நல்ல வாக்சாதுரியம் உள்ளவளே. நேற்று இவ பேசினத பார்த்தான்னா இன்னைக்கு இவதான் முதல்ல வந்து எல்லாரும் எழுப்பிடுவோம் மாதிரி. நா உடையாய், நா உடையாய்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இவ ரொம்ப நன்னா பாடக்கூடியவளாம். நல்ல சங்கீத ஞானம் இருக்கிறவளாம், நன்னா பாடக்கூடியவளாம், மார்கழி மாச பஜனைக்கு ஏத்தவளாம், ஆனாலும் இன்னும் எழுந்து வராம இருக்கா அப்படிங்கறதுனால நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு. ராமன் வந்து ஹனுமானை பார்த்து, ஹனுமான் பேசுறத பார்த்துட்டு அப்படியே வியந்து போயிட்டாராம். எவ்வளவு அழகா பேசுறார், ஒரு குற்றம் இல்ல, வார்த்தையில ஒத்தர தப்பா சொல்லல, அதே சமயத்துல சொல்ல வந்த விஷயத்தையும் கரெக்டா சொல்றார். அந்த கிராமட்டிக்கலா ஒரு தப்பும் இல்ல, ஏன்னா அவர் வந்து நவவியாக்கரண பண்டிதர் அவர் ஹனுமான், சொல்லின் செல்வன் பேர் வாங்குறார் அவர். அந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மள பார்த்து சொல்ல வேண்டாமா, இவா எவ்வளவு நன்னா பேசுறா, எவ்வளவு நன்னா பாடுறா, எவ்வளவு அழகா இவா வந்து விஷயங்களை சொல்றான்னு நம்மள பார்த்து கிருஷ்ணன் சொல்ல வேண்டாமா, அதனால நீ எழுந்து வா அப்படிங்கிறான். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ அப்படிங்கிறான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணன் பிறக்கும் போது, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், பெருமாள் பிறக்கும் போதே நாலு கரங்களோட தான் பிறந்தாராம். சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம்னு அத்தனை ஆயுதங்களோடய பிறந்தார். அந்த சங்கத்தோடையும் சக்கரத்தோடையுமே பெருமாள் பிறந்தார். நாலு கரத்தோட பார்த்த உடனே தேவகிக்கும் வசுதேவருக்கும் கொஞ்சம் பயம் வந்துட்டு, ஐயோ கம்சன் பார்த்தான்னா விடமாட்டானேன்னு. அதனால ரெண்டு பேரும் வேண்டி கேட்கிறா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் மறைச்சுண்டுடு, உன்னுடைய நான்கு கரங்கள்லாம் மறைச்சுண்டு, சாதாரண குழந்தை மாதிரி இரு அப்படின்னு. அதனால கம்சவதம் வரைக்கும் பெருமாள் ரெண்டு கையோட இருந்தாராம். ஆனா அதுக்கப்புறமா பெருமாள் எப்பவுமே நாலு கையோட தான் இருந்தாராம். அர்ஜுனன் வந்து விஸ்வரூப தர்சனம் ஆன உடனே, அவனுக்கு விஸ்வரூப தர்சனம் சேவிச்ச உடனே பயம் வந்துடுத்து. தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே அப்படின்னா, நீ எப்பவும் மாதிரி சாதாரணமா நீ எப்பவும் ஒருப்பிய, அந்த மாதிரி நாலு கையோட இரு, இந்த மாதிரி இப்படி உன்னை விஸ்வரூபத்துல சேவிச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். அதனால பெருமாள் வந்து கம்சவதத்துக்கு அப்புறமா எப்பவுமே நாலு கையோட தான் இருந்திருக்கார். இந்த பௌண்டரக வாசுதேவன்னு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அந்த கிருஷ்ணனை மட்டுமே எல்லாரும் சொல்றாளே, நான் தான், நானும் கிருஷ்ணன் மாதிரி தான் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இது ஒரு பௌண்டரக வாசுதேவன் எல்லாரையும் சண்டை போட்டுருக்கிற ஒரு பிரகிருதி. அந்த அதனால என்ன பண்ணுவாரோ, கிருஷ்ணருக்கு நாலு கை இருக்கு அப்படிங்கறதுனால இந்த பௌண்டரக வாசுதேவனும் நாலு கைய ஃபிட் பண்ணிட்டாரான், ரெண்டு கை எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி இது பண்ணி எக்ஸ்ட்ரா கைய ஃபிட் பண்ணிட்டாராம். ஏன்னா எப்பவுமே பெருமாளுக்கு நாலு கை, அந்த கிருஷ்ணாவதாரத்துல கம்சவதத்துக்கு அப்புறமா எப்பவுமே நாலு கையோட தான் இருந்தாருங்கிறதுனால சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இதுல சங்கோடு சக்கரம் ஏந்தும்னா முதல்ல சங்கத்தை சொல்றா, ஏன்னா அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. பக்தர்கள் கிட்ட வரும்போது பெருமாள் சங்கத்தை தான் கையில எடுத்துப்பார், அழிக்க போகும்போதுதான் சக்கரத்தை கையில எடுத்துப்பார். அதனால இப்ப நம்ம சேவிக்க வரோம்னு தெரிஞ்சதுனால கிருஷ்ணன் சங்கத்தை தான் கையில முதல்ல எடுத்துப்பார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கயக்கண்ணன். பங்கயக்கண்ணன்றதுக்கு நிறைய நமக்கே தெரியும், பெருமாளோட கண்ணை பத்தி பேசாத ஆழ்வார்களே கிடையாது. அந்த தசரதன் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்ற, தாட்டகை வதம் பண்ணணும், எனக்கு கூட ராமன் அனுப்பு அப்படின்னு வந்து தசரதன் கிட்ட விஸ்வாமித்திரர் கேட்கும் போது, ஊன ஷோடச வருஷமே ராமோ ராஜீவ லோச்சனகா அப்படின்னர். ராமனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகல, ராஜீவ லோச்சனன், தாமர மாதிரி கண்ணு இருக்கக்கூடியவன். அது அந்த இடத்துல சொல்லணுங்கிறதே இல்ல, 16 வயசு ஆகலன்னு சொன்னா அது ஒரு நியாயம். ஏன்னா வந்து இவ்வளவு சின்ன பையன் அப்படின்னு சொல்றதுக்கு ராமோ ராஜீவ லோச்சனகா அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, பெருமாளை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே தசரதனுக்கு உடனே ஞாபகம் வந்தது என்னன்னா பெருமாளோட திருக்கண்கள் தானாம். அதனால ராமோ ராஜீவ லோச்சனகான்னு அதனால சொன்னாராம். அதன் இந்த மாதிரி பெருமாளோட கண்ணழக ஒரு ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ இல்ல பக்தர்களோ இல்ல தசரதனோ அல்லது வசுதேவரோ இவாள்லாம் விவரிக்கிறது பெரிய பெருமையே இல்லை. பெருமாளால அவமானப்படுத்தப்பட்டு மூக்கறுபட்டு காது அறுபட்டு இவ்வளோ அந்த அளவு ஆனதுக்கு அப்புறம் சூர்பனக விவரிக்கிறா பெருமாளோட அந்த கண்ணழகுல மயங்கி போய் திருப்பி போய் பெருமாளை கேட்கறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. எப்போ மூக்கும் காதும் அறுபட்டதுக்கு அப்புறம் கூட பெருமாளை போய் கேட்கறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னு. அப்ப பெருமாள் சாய்க்கிறான், மூக்கும் காதும் சரியா இருக்கும் போதே உன்ன பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப வந்து தைரியமா கேக்குறியே அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, நீ ஏன் என்னோட மூக்கையும் காதையும் அறுத்தேன்னு எனக்கு நன்னா தெரியும், அது தெரிஞ்சதுனாலதான் நான் மறுபடி வந்து உன்ன கேக்குறேன் அப்படிங்கிற. இது வந்து வால்மீகி ராமாயணத்துல கிடையாது, ஆனா கம்ப ராமாயணத்துல கம்பர் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிற இத, பொன்னுருவ பொருக்கழலீர் பிழைக்கான மூக்கறிவான் பொருள் வேறு உண்டோ பின்ன இவளை வேறொருவர் பாரார் என்று அறுத்தீர் பிழை செய்தீரோ அப்படின்னு கேக்குற. அதாவது அவர் ஏன் மூக்கறுத்தார்ன்னு இவ சொல்றா, ஏன்னா இந்த சூர்பனக இவ்வளவு அழகா இருக்காளே, இவளை நான் கல்யாணம் பண்ணின்றதுக்கு அப்புறம் இவளை வேற யாராவது ஒருத்தர் பார்த்துடுவாளோ இல்ல இவளுக்கு வேற யாரையாவது ஒருத்தரை புடிச்சுடுமோ அப்படின்னு உனக்கு பயம், அதனால என்னோட அந்த அழகு ஒன்னு அச்சுறுத்தறது, அதனால நீ என்னோட மூக்கையும் காதையும் அறுத்த, பின் இவளை வேறொருவர் பாரார் அதுக்கப்புறம் இவளை வேற ஒருத்தர் பார்க்க மாட்டா அப்படின்னு தான் நீ என்னோட மூக்கையும் காதையும் அறுத்த பிழை செய்தீரோ, நீ என்ன தப்பாவா பண்ணிட்ட அப்படின்ற. இந்த அளவுக்கு அவ பேசறதுக்கு இப்படி பித்தா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பெருமாளோட அந்த கண் அழகு. பெருமாளோட கண் அழகுல மயங்கி இவ இவ்வளோ பித்தா வந்து பெருமாள் கிட்டையே சொல்றா அப்படின்னா, அந்த கண்ணழக இவாள்லாம் புகழதுல எதிரிகளா இருந்தவா கூட பெருமாளோட கண்ணழகுக்கு அப்படி அடிமையாயி இருந்திருக்கா. இந்த மாதிரி இப்பேற்பட்ட பெருமாளை ஒரு சூர்பனகையே இவ்வளோ வர்ணிக்கிற பங்கைய கண்ணனை நம்ம போய் பாட வேண்டாமா, நீ இப்படி படுத்துருக்கிய எழுந்து வா அப்படின்னு அந்த பொண்ணை எழுப்புற நாச்சியார். இப்போ இந்த பாசுரம் வந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு சொல்ற அர்த்தம் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதோட உட்கருத்து சுவாபதேசம்னு பார்த்தோம்னா வைகுண்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மாவுக்கான வீடு, அதுதான் நம்ம இருக்க வேண்டிய வீடு. ஆனா நம்ம இப்ப இங்க இருக்கோம், இந்த நம்ம வாழற இடமான இந்த இடம் இருக்கே இந்த சம்சாரம் அப்படின்றது அந்த வைகுண்டத்துக்கு புழக்கடையா இருக்கு. வைகுண்டம்ன்ற வீட்டோட புழக்கடை எது அப்படின்னா அது சம்சாரமான இந்த இந்த இடம். இந்த இதுல ஒரு இந்த தோட்டம் தான் நம்மளோட சரீரம், அந்த புழக்கடையில இருக்கக்கூடிய தோட்டம் அல்லது மரம் அப்படின்னு சாய்க்கிறான். அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த மரம் தான் இந்த சரீரம் அல்லது அந்த தோட்டமே இந்த சரீரம். இப்போ இந்த தோட்டத்துல ரெண்டு பக்ஷிகள் இருக்கு, துவாசுபர்ணா சமானே விருக்ஷேன்னு ரெண்டு பக்ஷிகள் இருக்கு. நமக்கு தெரியும் ஒன்னு ஜீவாத்மா ஒன்னு பரமாத்மா, ரெண்டு பக்ஷி இருக்கு. இந்த தோட்டத்துக்குள்ள நடவாபி இருக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள ஹிருதயம் இருக்கு. இந்த நடவாபி மாதிரி இந்த ஹிருதயம், ஏன்னா இந்த செடி கொடி எல்லாம் வளரணும்னா அந்த நடவாபி ஜலம் தான் அதுக்கு முக்கியம். அந்த மாதிரி இந்த சரீரம் வளரணும்னா இந்த ஹிருதயம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு எல்லா விதமான உறுப்புகளுக்கும் நமக்கு ரத்தம் வந்து அங்கேருந்து தான் பம்ப் பண்ணப்படுறதுங்கிறதுனால இந்த ஹிருதயமானது ரொம்ப முக்கியம். இந்த தோட்டத்துல வந்து சூரியன் அப்படின்றது வந்த உடனே தாமரையானது மலர்றது, சூரியன்றது இல்ல நான் தாமரையானது மூடின்றது, அதாவது ஒரு வாடி போயிடுறது. அந்த மாதிரி இந்த ஞானம் அப்படின்றது இந்த ஹிருதயத்துக்குள்ள வந்த உடனே சத்வகுணமானது வளர்றது, ஞானம்ன்றது மறையும் போது ரஜசானது வந்துடுறது, இந்த சத்வகுணமானது தன்னை போல அழிந்து போயிடுறது. இந்த வெண்பல் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறதுக்கு இங்க வியாக்கியானம் என்ன அப்படின்னா, சிவப்பு கரை உடைய வஸ்திரம் தான் தரிக்கணும். இத வந்து நிறைய பெரியவா இன்னைக்கு கூட அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கிறது அடியன் பாத்திருக்கேன். சிவப்பு கரை தான் அவ உடுத்துவா, இந்த நீலக்கரை பச்சைக்கரை வேஷ்டி எல்லாம் ரொம்ப வைதிகாலெல்லாம் உடுத்துறதே இல்ல. சிவப்பு கரை உடைய வஸ்திரம் தான் தரிக்கணும்னு சொல்றது செங்கல் பொடிக்கூரை. வெண்பல் தவத்தவர் அப்படின்றது ஊர்துவ புன்றம், ஒத்தர் ஒத்தரோ அந்த ஊர்துவ புன்றம் தரிக்கணும். அதுவும் எப்படி, மந்திரத்தோடு துவாதச மந்திரத்தோடு சேர்ந்து, ஏன்னா பஞ்ச சம்ஸ்காரத்துல இது ஒண்ணு நமக்குன்றதுனால அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஜீவாத்மான்றது எப்படி இருக்கணும்னு சொல்ற விஷயமா இந்த பாசுரத்தை கொடுத்திருக்கா. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் அப்படின்னா, அதாவது நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பூட்டை நம்ம திறக்கணும், பக்தியின் மூலமா சத்வகுணத்தின் மூலமா இந்த பூட்டை நம்ம திறக்கணும். அனாதிகாலமா மாயினால தூங்கின் இருக்கிற இந்த ஜீவனை முன்னம் எழுப்புவான். தீமைகள் வந்து சேர்றதுக்கு முன்னாடி எழுப்பக்கூடியது யார்னா ஆச்சாரியன். வாய் பேசும், யாருடைய வாயானது பெருமாளோட பெருமைய பேசுறதோ அதுதான் வாய். அப்பேற்பட்ட வாய் பேசணும், அது நம்ம ஆச்சாரியனோட வாய். நானாதாய், வெட்கமில்லாதவர் யாரு? ஆச்சாரியன். ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, ருக்மிணி பெருமாளுக்கு கடிதம் எழுதி அனுப்பும் போது சொல்றா, உன் குணங்களை கேட்டு வெட்கமற்று என் மனம் உன்னிடம் லயித்தது அப்படின்னு. அந்த மாதிரி வெட்கமில்லாம நம்ம பெருமாள் கிட்ட போய் சேரணும். நம்மளுடைய இந்த அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு திருமணிட்டு இருக்கா, குடும்பி வச்சுட்டு இருக்கா, இன்னும் இந்த காலத்துல கூட நீங்க திருமங்கல்யம் போட்டு இருக்கீங்களான்னு, அந்த மாதிரி ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிண்டல் எல்லாம் பண்றவாள் எல்லாம் நானாதாய், வெட்கமில்லாதவர்களாக. இதனால எல்லாம் நம்ம வெட்கப்படக்கூடாது, நானாதாய் அப்படி இருக்கணும். நாவுடையாய், சீதை வந்து ஹனுமான் கிட்ட சொல்றா, வாசா தர்மம் அவாப்னுகி அப்படின்னு. ஹனுமான் பேசினதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு தைரியம், இதெல்லாம் எப்படி பிராட்டிக்கு வந்ததோ அந்த மாதிரி நாவுடையாய், நம்ம ஆச்சாரியன் பேசினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நம்ம நம்மளுடைய கவலைகளை சொல்லி அவர் எல்லாத்தையும் உனக்கு சரியாயிடும்னு அவர் சொல்லும் போது, கேட்கும் போது, அவர் இந்த காலக்ஷேபாதி விஷயங்களை நமக்கு சொல்லும் போது, அதனால நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுறதே, அதனால நாவுடையாய். ஆக இந்த நாவுடையாய் நம்ம ஆச்சாரியன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடணும் அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆக இந்த பாசுரமும் ஆச்சாரியனோட பெருமையை பேசக்கூடியதா தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்காடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.